ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூது விடும் கண்ணும் சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூது விடும் கண்ணும் கைவிரலில் ஒரு வேகம் கண் அசைவில் ஒரு பாவம் கைவிரலில் ஒரு வேகம் கண் அசைவில் ஒரு பாவம் ஜீவநதி நெல்ஜினிலே ஆடும் மோதும் ஓடும் புதிய அனுபவம் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கி மன்னவனின் பசியாத மாலையிலே பரிமாற மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கி மன்னவனின் பசியாத மாலையிலே பரிமாற வாழையிலை நீர்களித்து போடடி என் கண்ணி வாழையிலை நீர்ஜடித்து போடடி என் கண்ணி நாதசுரம் போதும் வரை நெஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொறுமைய வசிய ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் ராஜசுகம் தேடி வர தூது விடும் கண்ணா சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாம்